ഭഗവതീന്ദ്രവരെ ചരണം കുറിയാടയിലെ അവർ ഗുരുക്കളിലേ വഴങ്കി ൂപാകം ശ്രീരംഗം ശ്രീ ശ്രീചിത്തവിടനന്ദനകൽപ്പവന്തിയും ശ്രീരംഗരാജരിചന്ദനയോ വിദുഷ്യമാക്രണയാ കപടാവിരാജ്യാവിടണ്യശരണശ്രണം പ്രകൃതിയേക്കുടായിപ്പൂടം മേന്മേലുരംഗവിട്ടുചിത്തം സൂര്യ തിരുമകളായി വന്ന് രംഗനാർത്തുഴായ മാളയുടി കൂടിക്കൊടുത്ത മാലയെ ഇവിടെ തിരുപ്പാറി പാട്ടാളിന്നും നെയ്യുറൈ തടയൊരു നിങ്ങൾ മാളയിൽ ആയുകൾ 143 മൺപുടനെ അടിയേൽക്കൊരുതേ ഭക്താമൃതം വിസജനാമോദനം ഗർഭാക്ഷരം ശ്രീഷഗോപവാംഗയം ഗർദ്ദശാഗോപനിഷത്മാഗമംഗമാഭ്യം രാവിലവേദനാഗരം കൈകളുടെയുമയ്യാ ഉയർന്നിലയും തക്കലിനെയും തലേ ആദിത്വക്കിയൽപൂവിലയും വായുവിനെയുമോ ദുർഹയൽകോ ഉയാഴ്ചയിലേതത്യൽ ചിത്രനിലഹാരേ വന്തുണ്ണിച്ചേരിച്ച് പുൻപൊറ്റാമറിയേ നോക്കും കൊടുങ്കേടായി വിട്ടേക്കും മുൻകുളത്തിൽ വിളന്ന് ഈ വിഷേകളങ്ങളെ കൊള്ളാതെ പോകാതെ ഗോവിന്ദ എത്രയ്ക്കുമേക്കും നമ്മളുത്രോമേയാവോ മുഴക്കിനാക്ഷീവോ സത്യാനുഭാവശരം അല്ല ഇതുവരെ എഴുതിയിരുന്നത് 30 പാട്ടേ മനസ്സിന്തിക്കൻ മാറ്റിച്ചീതനാഥൻ ശിക്ഷനുകാരെ യാത്ര അനുസന്ധിക്കൽ അതും മാറ്റിച്ചിടയനാഥൻ ശിശ്രാളയ്ക്കാവது பெருமாளை வந்து சேவிச்சு பிரார்த்திக்கணும் அதை விண்ணப்பம் பண்ணணும்னு சொல்றா. அதனாலதான் பகவத் சன்னிதிகள்ல சாஸ்திர நிலையில் எடுத்த உடனே சிற்றஞ்சலிகாலே ஆச்சார மீதான பாசுரத்தை சம்பிரதாயத்தில் சாஸ்திர பாசுரமாக முதல்ல ஏற்படுத்தியிருக்கா. இந்த பாசுரத்தை தங்களுக்கு பகவான் அடையறதுல இருக்கக்கூடிய தலையை சமயத்தில் வரணுங்கிற விஷயத்தையும் தங்களுக்கு இருக்கிற தொலையையும் அவனே உபாயம் பிராப்தியங்கிற தன்மையையும் அவனை உபாயமாக வதிக்கணுங்கிற விஷயத்தையும் மற்ற விஷயங்களில் சங்கத்தை விட வேணும் அவ்வாறு விருமாறு செய்வதற்கும் அவன் அருள் வேணும் என்றும் அவனிடத்தில் அவனையும் அவனுடன் இருத்தலையும் அவன் ஏவனையும் தவிர எதையும் பிரார்த்திக்கக்கூடாதுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நாத்தியார் அனுசந்தானம் பெற்றார். அந்த மாதிரி வசந்ததான பாவம் எல்லா பாகவதாளுக்கும் வரணும் என்று பெரியவாழ்தான் மங்களாசாசனம் பண்றது. இன்னும் பகவத் அனுபவம் பண்ணி கிடக்க வேணும். அவ்வாறு இருந்தவர் ஆழ்வார். பகவான் பகவத் தரிசனம் அந்த பகவத் தரிசனத்தாலே பகவத் கைங்கரியம், பகவத் சேஷத்துவத்தை அனுசந்தித்தல், பகவத் சேஷத்துவம் இந்த ஆத்மாவுக்கு அவனுக்காகவே இருக்கும் தன்மை. உனக்கே நான் ஆட்சை ஓம்பச்சே உனக்கே கச்சே அவனுக்காக இருக்கும் தன்மை. தனக்கேயாக எனக்குள்ளே எனக்கே கண்ணனை ஆண்கோல் சில பேங்கிற பாவம் அதை பிரார்த்திக்கிறார். அந்த தனக்காக இருக்கும் நிலை பகவத் சேஷத்துவத்தோட எல்லையிடம், அவன் அடியாருக்காக இருக்கும் நிலை அத திருப்பா நாழ்வார் அமரன் ஆதிக்கிறான் அடியார்க்கெண்ணை ஆட்படுத்த விமரன். இவன் கீழே போய் இவன் இடத்திலே சுவாமி நான் உனக்கு தாதன் சொன்னா அவன் சொல்றான் கொஞ்சம் சாதாரணமா இருக்கான். பக்கத்தில் இருக்கிறவா சுத்தீர்ல இருக்கிறவாட பாக்குறான், தன்னை கைகூப்பினாலே இத்துடன் நிறுத்தினானா. பெருமாள் சந்திரிக்கு சேமிக்க போறோம், பெருமாள் சந்திக்கிற உள்ள பூந்து சுத்தீவிர பாகவத மூர்த்தி சுவாமி அப்பதான் பெருமாள் சந்தோஷப்படுறான். பெருமாளை சேமிச்சுட்டு வந்து கோட்டியில உட்கார்ந்த உடனே பாகவத்தால் எல்லாரையும் பார்த்து கைகூப்புறான். ஏன் பகவத் சேஷத்துவத்தோட எல்லையிடம் பாகவத சேஷத்துவம் அது அனுசந்தானம் பண்றோம். அந்த பாகவத சேகத்துவம் மனதிலே ஓட கைங்கரியமாக ஒரு பிரணாமம் சொல்லும். அந்த பாகவத சேகத்துவம் பாகவதர்களே போக்யர் அவர்கள் எனக்கு சுவாமிகள்னு சொன்னது கைவும் சுடருடையிலே, அவர்களே போக்யர்னு சொல்றது இடுமாக்கடிமையிலே, அவர்க்கே குண்களாய் செல்லும் நல்ல கோட்பாடே அழகாசாரிகளை வாழ்க்கை தமிழேக்கு தமிழேக்கு என்னை சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்க வேண்டும். என்ன ஊரிடோரூரி பிரளய காலத்திலெல்லாம் ஒவ்வொரு பிரளயத்திலையும் எத்தைக்கும் ஏழைக்கு இருக்குங்கிற தாக்கம் ஊழிதோடு ஊழி தனியேற்கும் வாழ்க்கை எக்காலத்தும் எக்காலத்து எந்தையா எங்குள்ளி மற்ற எக்காலத்திலும் யார் கொண்டும் வேண்டேன் மிக்கால் வேதவிபலர் அக்கால கனியை விரும்பும் அக்கால கனியே உண்மையானேன் ஆழ்வாசாரிகளோடு வாழ்வோட எந்தடிதான் விரும்பும் மக்கார கணி அறியாரே உண்மையாவே அது பாகவத சேஷத்துவம். அந்த நிலைய ஆசைப்படலாம் ஆழ்வார் அவர்களோடு சம்சேஷமே போடும், அவர்கள் அடிமைத்தனம் கிடைக்கவில்லையாக உடலிருப்பாவது வேறும் வாய்க்க தண்ணியே ஊழியோர் ஊழியோர் எந்த எந்தெருமான் மாதாயாம் பூக்கொள்மே நான்கு போய் செண்டா அழைக்கன் நம்மான் அவனில் நீக்கமில்லா அடியார்கள் அவன் செல்வம் கரிஷாவின் ஜாகிரத சுவதத்தே இருக்கும் அடியார்கள் நீக்கமில்லா அடியார்கள் அவர்தம் அடியார் அடியார் அடியார் என் போக்கள் எனக்கு சுவாமிகள் அவர்க்கே குடிகளா செல்லும் அவருக்கு கைகரியமே குருஷார்த்தமாக அவர்களோடு இருப்பதே அவருக்கே குடிகளால் அவருடன் இருப்பதே செல்லும் நல்ல கோட்பாடு உயர்ந்த பயன் தலைக்குவன் ஆழ்வார் இந்த தசகத்தில் பிரார்த்திக்கிறார். கூட இருக்கணும்னு சொன்னார் தீவிர பாத்திரம் அந்த மாதிரி பாகவத்தால் இருந்தார். எல்லாரையும் பாகவத்தால் ஆக்கிக்கணும். அப்பா பந்துக்களை கொண்டாடிட்டு இருக்கா தங்களுடையதான சரீர பந்துக்கள் அவர்களை கொண்டாடி நிற்கிறார்கள், அவர்களுடன் பேசுகிறார்கள் பழகுகிறார்கள், அவளோட சேர்த்தார் இந்த பிராகிருத பந்துக்களை பந்துக்களா நினைச்சிட்டு பிரதானமா நினைக்கிறா, பிராகிருத விஷயங்களை பிரதானமா நினைச்சு அனுபவிச்சுருக்கா. சம்சாரிகள் அவர்களுக்கு உபதேசம் பண்ண இவர்கள் எல்லாம் வாஸ்தவமான பந்துக்கள் இல்லை. என்ன யார் அப்படின்னா, ஔபாரிய பந்துக்களை விட்டுவிட்டு ஆபத்தந்துவார எம்பெருமானை பற்றும்போன்னு உபதேசிக்கிறார். கொண்ட பெண்டில் மக்கள் உற்றார் சுற்றத்தவர்கள் கண்டனோடு பட்டதல்லாதவர் மற்றும் அது இல்லை. இந்திலையும் கீழும் மேல் தமிழ் உண்டவியான் தொண்டரோமாய் அல்லால் இல்லை கண்ணி தொண்டரோமாய் இல்லதல்லால் இல்லை கண்ணி துணையே. அவனே ரட்சகன், பொய் லட்சதி லட்சகைக்கு மண்ணேகி இருக்கிறவன், துணை லட்சகன் வியாக்கியானம் இருக்கான். அவனே ரட்சகன், அவனுக்கு தொண்டராய் உய்வது தவிர வேறு பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு தொண்டராக இருந்து அவனை சகலவித பந்துவாக பத்த வேணும். மாதா பிதா பிராதாணிவா பிதா மாதா பிராதாணிவாசரா சரணம் சுருச்ச நாராயணகா துமேவ மாதாத பிதா துமேவ துவமேவ பந்துச்ச சகா துமேவ துவேவ வித்யா திரவிடம் துவேவ துவேவ சர்வம் மம தேவதேவா காந்தாரி வாக்கியத்தை. விஸ்வரூபத்தை காண்பித்த உடனே அர்ஜுனன் சொன்னா, உனக்கு சமமானவர்கள் கிடையாது. நிக்கோஸ் எவ்வாறு அதமோஸ்தி அபதிகோகத்திரையேட்டி அப்ரதிம பிரபாவான்னு கேட்டாலும் பெருமாளை பார்த்து சர்வவித பந்துவாகவும் பெருமாள் நினைக்க வேண்டும். அம்மே என்றால் பெண்குரலாலே ஏனெனும், ஐயனே என்றால் ஆண்குரலாலே ஏனெனும். நாம் அம்மானு கூப்பிட்டவுடனே தாயார் பதில் குரல் கொடுக்கிறாரோ அது அவங்க கொடுக்கலையாம். பெருமாள் பெண்குரலாலே ஏனெனும் வியாக்கியான்கள் அனுபவிச்சார். அப்பான்னு கூட்டா ஆண்குரலால ஏன்னு கேட்கிறவன் பெருமாள் அனுபவிச்சார். ஏன் அப்படின்னா அது ஆழ்வார் சாதிச்ச கண்டனோடு பட்டதால் காதல் மற்றும் யாரும் இல்லை. வேதாரண்ய கௌரிஷர் சொல்லித்து நவாரே கசிப்காமாய பதி பிரியோ பவதி நீங்க கேட்டோ சீபா கேட்டா சொல்லணுமே நேய விருப்பம் நவாரே கச்சிப்காமாய பதி பிரியோ பவதிக்கு ஆத்மனத்துலாமாயா நவாரே கச்சிப்காமாய பதி பிரியோ பவதிக்கு ஆத்மனத்துலாமாய நவாரே பாஜ்யா காமாய பாஜ்யா பிரியா பவதி கிந்து ஆத்மனஸ்து காமாய. என்ன அப்படின்னா, ஒரு பக்தா நினைச்சானா நான் நல்ல குடவா நம்ம வீட்டை வா பிரியமா இருக்கான்னு நினைச்சானா, அவன் நினைச்சதால வா பிரியமா இல்லையா. பின்ன பரமாத்ம சங்கல்பத்தாலா ஏன்னா இவன் பிரியமா இருக்கான்னு நினைச்சிட்டு கேட்கவே திடீர்னு ஒரு நாள் காட்டாலும் இவர் போய் காப்பு போட வேண்டியார். நவா அரே காலமாய பிரியோகிப்பா பலத்து காலமாய முதலீட்டு கொண்டு நடக்க மாட்டேங்கிறது சுவாமி அப்படின்னு பிரகதாரண்ய கோபிஷன் சொல்லிட்டு எம்பெருமானுடைய சட்டத்தத்தாலே அனைத்தும் நடக்கிறது. அதை தெரிஞ்சுக்கணுமா, பிதா மாதா பிதா பிராதா விவாதா மாதாவா இருக்கான் பிதாவா இருக்கான். நமக்கு பிரியமானதை செய்பவள் மாதா, எம்பெருமான் நமக்கு பிரியமானதை தருவாள் மாதா. பிதா நமக்கு நல்லதை செய்வான், எம்பெருமான் நமக்கு நல்லதை செய்வான் பிதா. நமக்கு வாகஸ்தானம் நமக்கு இருக்கிற இடமா நிழல தந்து இடல் வெயில் குழுமை நெடுமையுமா கட்டி செய்யலாகவும் இருக்கா மயிலாகவும் இருக்கான். அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணத்தால அந்த மாதிரி அனுபவிக்கத்தால சகலவித பந்துவும் அம்மனே போக்ய போகோபகரண போகஸ்தானங்களாய் பரவி நிற்பவனும் அவனே. அனைத்திலும் அவனை பார்க்கணும், அனைத்தையும் அவனா பார்க்கணும், அனைவரையும் அவனா பார்க்கணும். ஆழ்வார் காலத்தை இவையும் அவையும் உழை இவருமாவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் எம்மா தெளிவுகள். எல்லாரும் இருக்கக்கூடிய பாவம் தமேக சரணம் பெற்ற சர்வபாவேன பாரத சத்ரதாதா சதாம்சாசி ஸ்தானம் பிராப்தி சாஸ்வதம் சொன்னாலும் அது ஆழ்வார் சாதிக்கிற எம் திசையும் கீழும் மேலும் முற்றும் இந்த வீரான் சுந்தரோமா அவனுக்கு சொல்லு போனவர். அது தவிர இன்னொரு லட்சக்காக கிடையாதுங்கிறத சொன்னாராம் 12,000 பிரிவர் சுவாமி சாதிக்கிறார். முதல் திருவாய் மொழியான கொண்டவெண்டியில் கொண்டவெண்டி வெண்டியில் தன்னை பத்தினாவை சரிய சேகத்த மத்தியம் ஆக்குமவனான என் பெருமானையே ஔபாதிக விந்துகளை எல்லாம் விட்டு பற்றியுங்கோ என்று அவனுடைய நிருபாதிக பந்துத்வத்தை வெளியிட்டருந்தினால் உபபாதி தருந்தினார் என்ன. அதன் பிறகு பெருமாள் திருப்பூடி முடிந்த தான் செய்து சென்றிருக்கிற திருக்கோளத்தை தேவதானா எனக்கு எல்லா வம்பு நிறுத்தியமும் பண்ண வேணும் அந்த பெருமாட்ட பிரார்த்திக்கிறதாம் என்று அர்ச்சித்தவரா என்ன அர்ச்சித்தார் என்ன பிரார்த்தனை பண்ணார் திருப்புடிமுடியிலே சென்று விட்டு எனக்கு எல்லா வம்பு நிறுத்தியமும் பண்ண வேணும் என்று அர்ச்சித்தவரா என்பது பிரார்த்தனை. அற்புதமான பாசுரங்கள் பண்டை நாளாலே நின்றுவர்களும் பங்கையற்றால் திருவருடும் கொண்டும் மின் கோயில் சீத்து குறிகுறி ஆட்சையும் அற்புதமான பாசுரங்கள். அந்த பாசுரங்கள் என்ன சொல்ற ஆழ்வார் உன் திருக்கண்களாலே நோக்க வேணும் கடாட்சிக்கணுமா எனக்காகத்திலாகி நடக்க வேணும் அதை பிரார்த்திக்கலாம். எனக்காக சிம்மாசனத்தில் வீட்டிருக்க வேணும் நாச்சியார் பிரார்த்திச்சவன் அழகா பிரார்த்திக்கிற ஆழ்வார் அற்புதமான பாதகங்கள். அதை சொல்லும் போது பண்டை நாளால் இந்திரு வருடும் பங்கையத்தால் திருவருடும் கொண்டு இன் கோயில் சீத்து பல்படிகால் குடிமுடி வைவது ஆட்சையும் தொண்டரோர் கருவி சூனிவாய் பிறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் நோக்காய் செந்திரை பொருள் தன் பனை சூழ்ந்த திரு குடிங்குடி கிடந்தானே. அழகான பாசுரங்கள் இந்த பாசுரங்களை செய்தித்தாலே பரம பூக்கி பார்த்து பெருமாளை பார்த்து சொன்னா சுவாமி ஒன்று செய்ய வேணும் என்ன பண்ணணும் முன் தொண்டருக்கு அவ்வளவு ஏன் அப்படின்னா தன்னை பத்தியே நினைக்காம கைங்கரியம் பண்றா சுவாமி தன்னை பத்தி நினைக்காம கைங்கரியம் பண்றா உமக்கு மட்டும் இந்த பாகவதால் கூட கைங்கரியம் பண்றா லாஸ்ட் கதா சுவாமி அடுத்த வருஷம் காஷ்மீர் வருஷத்துக்கு இப்ப பாகவத சேதத்தம் பாகவத கைங்கரியம் பண்றா தாத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்க நிர்வாகிகளா இருக்கிறவா தலைவரா உத்ராணத்தை தலைக்கிறா சாமான்பரா தலைவரக்கூடிய வாழ்க்கை முதல்ல பெருமாள் தமிழ் மாச ஆராதனத்துக்காக பொங்கல் புரியோதர் கூட பண்றாடா அதுவும் பண்றா சொன்னார் என்னென்ன பண்ண சொல்றாரோ பத்தார் என்னென்ன பண்ணிக்கிறாரோ அதான் பண்றா அது பெருமாள் கண்ட சொல்ற அது முடிஞ்ச உடனே சரியாராதனத்துக்காக பட்சம் ஓகோலைகளோட அது ஒரு சரியாராதனத்துக்கு நடுவில் எல்லாருக்கும் சொல்றதுக்கு சௌரியத்துக்காக பால் முதலானது இந்த மாதிரி என்னன்னா நாலு முழுக்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா தொண்டர்கள் எப்படி எந்த மாதிரி கைங்கரியம் பண்றாங்கன்னா நீ போய் சீக்கு சுத்தி கைங்கரியமா அந்த சுத்தி கைங்கரியம் பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டார் சீத்து அதை சுத்தி கைக்கல்யம் கை எடுத்து வருமா எடுத்து சுத்தி கைக்கல்யம் பண்றது கோயிலை சேர்ந்ததான சுத்தமான அந்த சாதனம் குடைக்கும் சாதனம் அதை கொண்டு சுத்தி கைக்கல்யம் பண்ணணும் ஆத்திரம் எட்டுன்னு கூடாது வழியிலனா எட்டுன்னு வருதுங்கிறது வேற கோயில் கருக்கிறது சுத்தமா இருக்கும் அந்தந்த இடங்களுக்கு தனியா வச்சிருக்கான் அந்த அளவுக்கு அந்தந்த இடங்களுக்கு சுத்தி பெருமாள் செல்வினா அதுக்கு தனியா. அது மாதிரி இங்க உள்ளுக்குள்ள கைத்தரியம் பெறணும்னா அதுக்கு தெரிந்தா கூட தந்தமே பெருமாளுடைய அக்கதைகள் ஏதாவது விழுந்ததுன்னா அதுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பத்ரத்தாலேயே தொடர்ச்சி பண்ணது. ஆசிரமம் இடங்கள்ல தான் அக்கதைகளை விழுந்தா பாவம் வரக்கூடிய பாகவத்தால் தான் தன்னுடையதான துணியாலேயே அதை தொடர்ச்சி எடுப்பா. சுத்தி சாதனத்தை கூட எடுத்துக்க மாட்டா. ஆழ்வார் சாதிக்கிற பெருமாள் செல்வித சுத்தி கைத்தரியம் சக்தியானது. பின்னால் பத்தாம் புத்தில வரப்போகுது அதுல திருவனந்தபுரத்துல இல்லையா. திருவனந்தபுரம் போய் என்ன பண்ணணுமா, சுத்தி கைத்தரியம் பண்ணணுமா. எந்த இடத்துலன்னா புற மண்டபங்கள்ல சுத்தி கைத்தரியம் பண்ணணும்னு சொன்னார். புறமழை திருப்பூர்தானம் சரியாகுமா, திருவனந்தபுரத்தோட எல்லையில சுத்தி கைத்தரியம் பண்ணாலே மோட்சம். பாசல் புரிய மாட்டேங்கிறதே நான் அதுக்காக அண்ணன் சரிச்சாச்சான். உண்மையிலடா மெட்ராஸ் உபன்யாசம் பண்ணியாச்சான். உண்மையில நான் இப்ப சொல்றேன் புரியற மாதிரி தெரிஞ்சு போட்டீங்க. என்ன அப்படின்னா, இங்கேருந்து தமிழ்நாடு பாடலுக்கு ஒரு பஸ் விட்டுதான், சென்னை டு கரியக்காவிடைன்னு பேரு. கரியக்காவிடைன்னு எல்லா கிராமம், எல்லா கிராமத்துக்கு இருக்கிறதுக்காக மெட்ராஸ்ல இருந்து கரியக்காவிடைன்னு பஸ். அந்த பஸ்ல ஒரு டிக்கெட்ட வாங்கு, கரியக்காவிடையில போய் இறங்கு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனா கேரளா பார்டர் வந்துடும். அங்க போ, என்ன பண்ணு, ஒரு கால தமிழ்நாடு பார்டர் வச்சுக்கோ, ஒரு கால கேரளா பார்டர் வச்சுக்கோ. கேரளா மொத்தமும் பத்மநாப கேத்திரம், பெருமாளுடைய புறப்பு தேசம். அங்க கொஞ்சம் குப்பை கிடக்கும், அதை எடுத்து இந்த தமிழ்நாடு பார்டர் போடு கொடுக்குமோ அப்படின்னா. அந்த திருவனந்தபுரம் பத்மநாபனுக்கு அவ்வளவு புதுமையா ஆழ்வார் ஆசைப்பட்டதா அந்த சன்னிதியில இந்த கைத்தரியம் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னார்னு ஆண்டவனுக்கு சாதிச்சாவும் சொல்றது. பாதுகா சுந்தராச்சாரியத்தர் எல்லா பெரியவாட்டையும் நிறைய விஷயம் கேட்டார். அது அந்த மாதிரி ஒரு லட்சியம் பேசுவார். அவர் சொல்வார், இந்த மாதிரி ஆண்டவனுக்கு சாதிச்சாச்சு, எல்லாரும் சுத்தி குடிச்சா புரிஞ்சாசத்துல புரியலன்னு சொன்னா புரியறதுக்காக சொல்றேன். இந்த பாடத்தை காலத்துக்கும் அந்த பாடல் வச்சுக்கோ. இங்க இருக்கிற குப்பை போட்டு எல்லாம் ஒரு பத்தனாவது பெருமாள் மோசம் கோயில் சீட்டு. பெருமாள் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோதிக அத்தியந்த சேஷ பாபாய ஸ்ரீகிருதா. ஆண்டவன் தேவையான ரெடி இல்லாச்சு. ஒரு நாள் மரியாதை எல்லாம் பண்ணிட்டாரு, எல்லாம் பண்ணி வச்சா மதினா திருப்பி பெருமாளை சேவிக்கணும். ஸ்ரீகிருஷ்ண ஆண்டவர் ஏறதுக்காக வெட்டிலே அந்த பட்டாச்சாரம் எங்க இருக்கட்டா பாருடா அப்படின்னு அங்க உள்ள போய் சுத்தி பார்த்தா பட்டாச்சார காணும், வந்தவா காணும்னு சொல்லிட்டா. உடனே ஸ்ரீகிருஷ்ண ஆண்டவர் சொல்லியாச்சு, ஏய் சரியா பாரு, கோயில் தகுந்தா அவர் உள்ள தவிர எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன வேஷம் வேணா இருக்க நிறைய கை கட்டும். இந்த கோயில மற்ற யாரும் கை கட்டத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரே போவோம் சுத்தி கேட்கிறோம் என்றா அவர் பெருமாள் சன்னிதியை சுத்தமா வச்சுப்பார். சரியாதவனுக்காக பிரதட்சணம் பண்ணிட்டு வந்து சொல்லாத அங்க பாரு, அவர் ஏதாவது அங்க எங்க அலம்பி விட்டு இருப்பார், இல்ல பிரிக்கி இருப்பார், மிக முடியாது ஏதாவது பண்ணிட்டு இருப்பார்னா அது தள்ள முடியாது மாதிரி கட்டிட்டு அவர் ஒரு பக்கம் சுத்தி கைக்கணும் பண்ணிட்டு இருக்கார். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோதித அத்தியந்த சேஷ பாபாய ஸ்ரீகிருத ஆண்டவர் உங்களுடைய கோயில் சுத்தி கைத்தரியம் பண்ணிட்டு இருக்கா சுவாமி திருப்புடி குடியில. அதுவும் எப்ப சுவாமி இந்த கைத்தரியம் பண்ணிட்டேன்னு ஏழு தலைமுறை நாங்க இந்த கைத்தரியம் பண்றோம். என் கோயில் சீக்கு சீக்கு குடிமுடி வழிவந்து அச்சையும் அது கைங்கரியம் சுவாமி. அடுத்த வாக்கை சுத்தி கைங்கரியா விடமாட்டாங்க, பரம்பரை கைங்கரியம் இந்த யாருக்கு ரசிக்கா இருக்கு. நான் சொன்னது ஆழ்வாச ஆயிக்கிறார், குடிமுடி வழிவந்து ஆட்சையும் குடிமுடியாக இவ்வழியிலே வந்து ஆட்சியக்கூடிய பெருமை படைத்த தொண்டவர்களுக்கு நீ அருடணும். என்ன அருடணும், தொண்டர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். அனுகிரகம் பண்ணி என்ன செய்ய வேண்டும், தொண்டர்களுடைய சூதி வாய்க்கு வந்து உன் வாழ்க்கால இந்த கைங்கரியம் பண்ணியடா, என்ன பண்ணணும், ஏதோ ஒரு அசுத்தம் இருக்க அதை பண்ணு, ஏறி காரியம் கொள்ளணும் கருணி சோதி வா அருகிலிருந்து. அதுக்கப்புறம் உன் தாமரை கண்களால் நோக்கார் அந்த கைகஜத்தால் சந்தோஷப்பட்டு ரொம்ப நன்னா கைகஜம் என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு ஒரு வார்த்தை சொல்லணும். சோதி வா இறந்து உன் தாமரை கண்களால் நோக்கால் செந்திரை பொருளர் தன்பனை சூழ்ந்ததில் குடி குடி கிடந்தானே சொல்ற அடுத்த பாசகத்துல அடியதோ ஒருத்தருடி அடியர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். எப்படி அடியர்கள் குடிக்கிடந்தாக்கம் செய்து நல்ல காரியங்கள் நிறைய பண்றாளாம், குடிக்கிடந்து பரம்பரை பரம்பரையா அந்த கை கைய மாட்டாளா திருப்பிடி முடியல. நீ தீர்த்த அடிமை குற்றேவல் செய்து உனக்கு தீர்த்த அடிமை, தீர்த்த அடிமைனா என்ன, தீர்த்த மனத்தனாய் சேர்ந்து சடகோகன் என்ன பாசுரம், தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனாதி செழுங்குழு சடகோகன் தீர்த்தங்களாயிடம் இந்த பாசுரத்தையும் தீர்த்தம். ஒரு தீர்த்தம் எப்படி பரிசுத்திய தெருமோ புண்ணிய தீர்த்தம், ஆழ்வாளுடைய பாசுரம் பரிசுத்திய தெருமா தீர்த்தங்கள் ஆயிரத்துள் சொல்லோ தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனாகும். பூர்த்தியா இருக்கக்கூடியவன் பரம பவித்திரனா இருக்கிறவர் பெருமான் அவனுக்கே தீர்ந்த மனத்தனன் தீர்த்த மனத்தின் அவனுக்கே ஆட்சியில் இருக்கணுமான் திருப்புணிமுடி பெருமானிடத்துல அந்த மாதிரி கைத்தரியம் என்றவா இருக்காளா அதை சொன்னதா அதை சாதிச்சாழ்வார் குடிக்கிடந்து ஆக்கம் செய்து நீ தீர்த்த அடிமை குற்றேகள் செய்து அடிமை அடிமை தனே காரியம் செய்யா அடிமை செய்தே போனும் குற்றேவல் செய்து சொல்றியா அப்படின்னா இந்த காரியத்தை செய்யச்சே பகவத் தாசபூதன் இது அந்த ஆத்மாவுக்கு கிடைச்ச பாக்கியங்கிற எண்ணத்தோட செய்யணும் அந்த ஞானாம்சத்தை சொன்ன தீர்த்த அடிமை குற்றேவல் செய்து குற்றேவங்கிறதுக்கு எந்தோவேயாவோ உந்தன்னோடுவோம் உனக்கே நாம் ஆட்சேபோம் உந்தன்னோடு உற்றோருமாயிருத்தாலும் குறுகிய புத்தி உனக்கே ஆட்சைதல் ஏவல் குற்றங்களுக்கு வியாக்கியானம் நினைச்ச வியாக்கியானத்தை கருத்து எல்லாரும் சொல்றது அணுகி அவிருத்தியும் ஏவி அவிருத்தியுமாக திரைக்குள்ளே இருக்கும் தொழிலு தீபாவளிக்கு வியாக்கியானம் நினைச்சேன் சுவாமி வியாக்கியானம் பண்ற குற்றேவல் கோவிந்தருக்கு செய்யும் குற்றேவராவது பதகால சுவாமி வியாக்கியானம் பண்ணார் பதினாயிரத்தி தீபாவளிக்கு 4000 வியாக்கியானம் பண்ணியிருக்காரு குற்றேவல் கௌந்தர்க்கை குற்றேவல் என்ன அப்படின்னா அதை சொன்ன அழகா பெருமாளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தீர்த்த பிரதிமணங்கள் சேர்த்து கொண்டு போய் வைக்கணுமா அதை எங்க வைக்கிறதுனா வெளியில வைக்க சொல்ல மாட்டாங்க மண்டபத்தில் அந்த அலங்காரம் இருந்தா இந்த தீர்த்த பிரதிமணம் கொண்டு வந்திருக்கேன்னா தரும் இதை கொஞ்சம் சேரும் அப்படின்பாளம் சில சேர்த்திருக்கேன் உமக்கு என்ன தர உள்ளவாடும் அமைதினவர் தீயும் வேகினவர் தீயவாகவும் திரைக்குள்ளே செய்யும் கைகரியம் திரைக்கு வெளியில் செய்கிற கைகரியம் இல்ல குற்றேவல் நாட்ட திரைக்குள்ளே செய்யும் கைகரியம் அது என்னன்னா தீர்த்த பரிமாணம் சேர்க்கணும் தீர்த்தம் கொண்டு தரணுமா பெருமாள் வேர்த்து விழுத்து விழுத்து போனா அவர் உடம்ப தொடச்சு விடணுமா கட்சி கொடுக்குறாரு சுவாமி கட்சி கொடுக்கணுமா யாருக்கு பெருமாளுக்கு லக்ஷ்மி செய்யக்கூடிய கைகரியத்தை நம்ம செய்யணுமா கோவிந்தத்தை செய்யும் குற்றேகளாவது பொன்வட்டில் குடித்தல் பொன்வட்டில் குடிக்கும் புகழுடையேதாவேனே சுருள் மடிப்பது வெத்தலை குறிக்கி தரணும் ஆழ்வார் தினர் பேருங்க ஆழ்வார் மோட்சத்தனைக்கு கோட்டி ஆச்சு கோட்டி ஆச்சுன்னு பார்த்தா தாம்பூலத்தில் இருந்து வந்தாலும் இந்த வெத்தலையில ஒரு பாட்டை வச்சு சுத்தி கட்டி கட்டுல அத்தனை பேருக்கு விநியோகத்துக்கு போதுமா எடுத்துதான் வைக்கல. முதலையே போட்டு வச்சு பெருமாளை சமர்ப்பிச்சு அது வேற நாடாக கட்டிருந்தான் நூலாக கட்டல அத்தனை பேருக்கு நாடாக கட்டி அந்த தாம்பூலம் வெத்தல பாட்டு கொண்டு இருக்குதா. சுருள் படிப்பது அது ஒரு கைத்தன்யம், பெருமாளுக்காக சுருள் மடிக்கிற கைத்தன்யம். பொன்பண்டில் குடிப்பது இதெல்லாம் கோவிந்தற்கு செய்யணும். சீதை திருத்துவது பெருமாள் வஸ்திரத்தை மடிச்சு வைக்கிறது, சீதை திருத்துவது இவைய பத்து பதினெட்டு பதினெண்டு பதினெட்டு எடுக்கிற சுவாமி ரெண்டா இருக்கும் சமயத்துக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. எத்தனை மட்டும் பண்ணாலும் பரீட்சைக்கு படிக்கிற பசங்க மாதிரி நம்ம கடையா இருக்கிற ஒரு பெண்ணியார்கள் கரையும் அதற்குதான் கோவிந்தருக்கு செய்யும் குற்றேவராவது அதை சொல்றீங்க. அடிமை குற்றேவர் செய்யும் ஒவ்வொரு கைதையத்திலும் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. எங்க இருந்தாலும் கை கழிஞ்சாங்க தேரருக்கு ஒரு ஆண்டவன் சீதிமுத்தூர ஒரு வருடம் இருந்து நாச்சியாரோட உற்சவம் செய்யணும்னு ஆசை. அதுக்காக சீதிமுத்தூர்ல செஞ்சாச்சா சந்தித்து தெரு பக்கத்துல நாடகசாலா இருந்த ஒரு இடத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல எழுந்தாச்சு நாலு மாசம் ஒரு இடத்துல எட்டு மாசம் ஒரு இடத்துல இருந்து சீதிமுத்தூர்ல ஒரு வருஷம் தேர்ந்தாண்டவன் எழுந்தாச்சுன்னு சொல்றா. அந்த ஊர் உற்சவங்கள் தான் செய்திக்க அந்த மாதிரி இருக்கட்டே பாகவதாளா இருக்கிறவான யார் பேர் வந்து செய்திப்பா ஒரு உற்சவத்துக்கு நாச்சியார செய்திக்கிறா சாதனம்னா எடியாச்சான் போச்சே நாச்சியார் புறப்பாடெல்லாம் ஆனும் போயிருந்தா உள்ளெல்லாம் போயாச்சு வாசத்தை எடியாச்சு மண்டபத்துக்கிட்ட வந்தாச்சு. அங்க பாகவதாளா இருக்கக்கூடியவர் ஒருத்தர் போலீஸா இருக்க செக்யூரிட்டி அவரை என்ன பண்ணாரா ஆண்டவன் சொன்ன கதை அப்படியே சொல்றேன். அவரை எங்க போட்டிருந்தாரா அந்த சுத்தீவிர ஜனங்களுக்கு சௌகரியத்துக்காக இதெல்லாம் பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சிருக்கா அந்த இது பக்கத்துல மண்டபத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்துல அந்த இடத்துல காவலுக்கு போடுற மண்டபத்துக்கு காவல் பக்கத்துல அந்த பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சிருக்கா உங்களே போட்டிருக்கா அவருக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. ஆண்டவன் வந்த உடனே பார்த்துட்டு அவர் திருமணம் படிச்சுன்னு விட்டு இருந்தான் அடிக்கடி ஆண்டவனை சேவிக்கிறார் அவர். ஏடா இங்க இருக்கிறியே அப்படின்னு கேட்டாச்சாங்க. ஏன் பா ரெண்டா சொல்ல மாட்டேன் பாவி ஏன் பான்னு கேட்டாங்க. ஏன் பா இருக்கிறியே அப்படின்னு கேட்டாச்சான் தெரிய வந்துடுறாங்க. அவர் உடனே சொன்னா எனக்கு இங்க இன்னைக்கு எந்த இது போட்டிருக்கா எங்க சொல்லியிருக்கா இந்த நீர் அதிகாரிகள் இங்க நியமிச்சிருக்கா அப்படின்னா அப்படியாடா இதுக்குள்ள இருக்க வச்சிருந்தா நாச்சியார் பக்கத்துல இருந்திருக்கலாமேடா அப்படின்னா அவர் சொன்னா இதுவும் ஒரு கைத்தறியம் தானே அப்படின்னா இதுவும் ஒரு கைத்தறியம் தானே அப்படின்னோட அப்படியாடா தோணாம போயிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் ஏடியாயிட்டான். ரெண்டு நாள் கைக்கு திரும்பி ஏடியாச்சான் அன்னைக்கு அவரை உருக்குட டியூட்டி போட்டிருந்தாங்க. சரிடா இன்னைக்கு உனக்கு இங்க போட்டுருக்காடா சந்தோஷம்டா அப்படின்னா சுவாமி சாதிச்சாச்சும் இருந்தாரா அதனால நீ இங்க நாச்சியார் கிட்ட கூட்டிருக்காங்க. அடிமை குற்றேவரசி பகவத் தாசத்துவம் அனைத்தும் எம்பெருமானுடைய தாசியம். கேரள கேரள தேசத்தாச்சாரத்துல பண்றா அவளை உள்ள கைங்கரியம் என்றாலே வர போட்டு சலுகையும் பண்றா நிர்வாகமும் பண்றா வாசலி இருக்கிறா ஜெயுட்டியும் சொல்றா சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோபித அத்தியந்த சேகபாவாய ஸ்ரீகிருதா தீர்த்த அடிமை இந்த பகவத்தாசத்தை ஞானத்தோட சொல்லணுமா நான் பண்ற கர்மாக்கள் சந்தியா அதுதான் எல்லாம் பாவம் வரணும் பாவம் வரணும்னா பாவம் தான் வரும் நமக்கு பாவம் சுவாமி எம்பெருமானா நித்திய கிரந்தம் முந்ததா அதுல ஏற்படுத்தி நம் ஆச்சாரியா இந்த ஞானாம்சத்தை இன்கார்பரேட் பண்ண ஒவ்வொன்னையும் சாத்திக தியாகத்துல பகவாலேல சுனியாமிய சுரூப ஸ்திரீ பிரவர்த்தி ஸ்வசேதை கடசேன அனேனாத்மதாகத்ல சுகியை உபகரணி சுவாராதனைக பிரயோஜனாய பரமபுருஷா இதுக்கு சுவாமி ஒப்புக் கொள்கிறார்கள் ஸ்ரீபாகர்கள் பரமபுருஷன் சகசேகி ஸ்ரீயப்பதி இதான் ஸ்ரீபாகர்கள் ஸ்ரீயப்பதியே பரமபுருஷன் இல்லையா புருஷோத்தம பகவத் சப்தது பகவத்தாசராக நான் இந்த தீர்த்த அடிமை குற்றேபல் செய்கிறேன். அடிமை குற்றேபல் கட்ட அது எனக்கு அச்சம் தெரியாது, செய்யறவாறு அச்சம் தெரியாது. பாய்ஷியக்காரன் இன்கார்பரேட் பண்ணார் சாத்தியத்தார் ஜீவா பாய்ஷத்தை சொல்லி பெரியவா அனுஷ்டானங்களை இன்கார்பரேட் விரிவா பண்ணி வச்சிருக்கா பகவானேவ. எது வரைக்கும் சுவாமி பரநியாசம் ஆத்மா மோட்சத்துக்கு போகணும், ஆச்சாரியாக்கள் பிரார்த்திக்கணும், பலியாகம் மன்னிக்கணும், நாம் போய் பிரார்த்திக்கிறோம் பிரார்த்திக்கிறோம், பண்ணி வைக்கிறேங்கிறா, நாளைக்கு வாங்குறா, ஒரு சங்கல்பம் பண்ணி வைக்கிறா, அதுக்கு கிருஷ்ணம் பண்ணி வைக்கிறா, முடிஞ்சா பூர்ண மாற்றி விடுறா, மாற்றிக்க கூட விடுறது எங்கள் மட்டும் மாற்றி விடுறது மட்டும் இல்ல, மாற்றி விடுறது கூட எங்கள் அந்த மாதிரி செடி இத்தனையும் பண்ணிடுச்சு. இந்த பகவான் தான் இப்பா இருக்கா அந்த மாதிரி பண்ணிடுச்சு. இவாளுக்கு பிரபத்தி பண்ணி வைக்கிறா சுவாமி. பிரபத்தி என்ன சொல்றோம்? நாம் என்ன சொல்றோம்? மதுரோ ஸ்ரீவன்மு வீர பஞ்சாங்கம் மதுரக்கண பதார்ப்பணம் அசீகலத்து இவர் தான் சுபாவனத்துல. ஆனா சொல்லி என்ன சொல்றோம்? ஸ்ரீமன்னு அசீகரத்து, ஸ்ரீமான் அசீகரது, ஸ்ரீமன்னு நீ அசீகரகா. ஸ்ரீமன் சொன்னா அசீகரகா சொல்லணும், ஸ்ரீமான் சொன்னா அசீகர சொல்லணும். அதன் பண்ண பெருமாளே நீ பண்ண ரெண்டு பாடம் உண்டு சுவாமி. பாடம்னாக்க இஷ்டத்துக்கு எழுதிடக்கூடாது, பாகவதார் காலட்சேபம் அடைக்கிறது பண்ணியாது பண்றது. சீமன் மீத பஞ்சாங்கம் மத்தியக்ஷண பதார்ப்பணம் லட்சிகரா ஸ்வயம் ஸ்வஸ்மின் அதுவல் அடிமை குற்றேதல் செய்து அப்படி இருக்கக்கூடிய பாகவதார் இது பண்றோ. சுவாமி கைகஜம் பண்ண ஒரு சம்பாவனை தாங்கோ கைகது கேட்கறியா. உன் பொன்னை கடவாதே, உன் திருவடிகளை மறக்கல, உன் பொன்னை கடவாதே வழி வருகின்ற அடியோ. இவரை மறக்கிறதே கிடையாதான் திருப்பிடி குடி பெருமாள. அப்படி இருக்கக்கூடிய பாகவதாருக்கு நீங்க என்ன பண்ண போற? அடியோருக்கு அருவிங்க, அப்பா அதுக்கு நீ அனுகிரகம் பண்ண. என்ன பண்ணணும்? நீ முதுனால் படிக்கடவாக நினைந்த நின் பாதபந்தயமே தலைக்கு அணியாக செய்ய வேண்டும். நான் இல்லையா இன்னைக்கு வாமனாவதாரம் பண்ணி ஸ்ரீகிரமணா வளர்ந்து லோகம் மொத்தத்துக்கும் சராசரம் அசீகலகா சரண பங்கஜேன அங்கிதம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் திருவடி தானம் பண்ணி எல்லாத்தையும் தன் திருவடி இலட்சினை பதித்தான் என்பதுமான ஸ்ரீகிரமாவதாரத்தில் அந்த நீ பாத பங்கஜம் படிக்கலவாக நினைத்த நீ ஒரு நாள் படிக்க அளவாக நினைத்த நின் பாத பங்கயம் படிக்க அளவு எப்படி? நின் படிக்கலவா பதத்ரயமிதா பூமிகி மே அப்படின்னு என்னுடைய பாதத்தால் யாரும் பகு அடிமன் மண்ணா சரி சரிகென்று வாய் கிடப்ப என் காலா இவர் கால பிடிச்சு அவளுக்கு கூடாதா? என்னுடைய பாதத்தால் யானடப்பவும் வடிமன் வேற யார் இழக்கணும்? ஆணவம் சாய்ச்சாகும். ரெண்டு பேருக்கு பூமியில பிரச்சனை வந்தது கிராமத்துல. சர்வே ஏற்ற போய் கம்ப்ளைண்ட் பண்ணா இந்த இடம் என்னோடதுன்னு அவர்த்தர், அதே இடம் இன்னொருத்தர் என்னோடதுன்னு சர்வே ஏறிட்ட ஒருத்தர் போய் என்னோட இடம் அது அத இந்த இன்னொருத்தர் வந்து தேவரத்தனோட இடம், தேவரத்தன் போய் சதையிட்ட சொல்ற இந்த யஜ்யரத்தன் வந்து அதை ஆக்கிரமிச்சுட்ட, நீங்க கொஞ்சம் ஒத்தாச பண்ணி என் நிலத்தை அதுக்கு மீட்டு தரணும் கேட்டார். அந்த சர்வைய கொஞ்சம் ஏதோ தட்சிணம் வாங்கிக்கிறோம் அவன் சொன்னா, பத்தாயிரம் ரூபாய் சார் நாளைக்கு வந்து சரி பண்ணிட்டேன். உடனே இவருக்கு தேவதத்தனுக்கு கோபம் ஏன் இடத்து அவன்தானே பணம் கேட்கலையா, என்ன நியாயம், சரி பாட்டி பணம் தர வேண்டாம் நாளைக்கு வந்து அழகு தந்துடுறேன். மறுநாள் சங்கரி எட்டுன்னு வருவா, கூட வேற வருவா, சங்கரி எட்டு ஒரு அசிஸ்டன்ட் வருவான், இந்த சர்வேயர் வந்தடா வந்து அழந்த இவரோட நிலம் எகலத்துக்கு போய் சர்வேயர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு இடத்த மீட்டுட்டாங்க, அவர் அழந்தா எகலத்திற்கு போகுது. சுவாமி என்னுடைய இடமா சார், நீ வந்து சொன்ன நான் கரெக்டா ஒரு கண்ணு சொல்றதுக்கு அளந்திருக்கேன், அப்பதான் நீ நம்பலன்னா நான் என்ன பண்ணுறேன் இருக்கு. இவருக்கு மனசாக விட்டுட்ட அப்புறம் என்ன பண்ண, சாயங்காலம் போய் சார் எல்லா ரெக்கார்டையும் இந்த மாதிரி இருக்கு, நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, உன் கண்ணு கதிரிக்கத்தான் நடந்த அது ஒரு இடம் இல்லை அவனோட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுவோம். அப்ப ஒன்று பண்ணு, நான் முதல்ல உங்ககிட்ட பணம் கேட்ட பத்தாயிரம் ரூபா அதான் பத்தாயிரம் ரூபாய் இருந்தா என்ன பண்ணுவேன், உனக்கு என்ன அதை பத்தி பத்தாயிரம் ரூபாய் இருக்கா, நான் அப்புறம் பாத்துக்கேன். சரி என்ன வேணா பத்தாயிரம் ரூபாய் பணம் தரணும். சரி மதினா அந்த எகிரத்தனை கூட்டேன் திருப்பி அறந்து காமிக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்தா வந்துட்டு அறந்த அன்னைக்கு பார்த்தா அந்த இடம் தேவதத்தனுக்கு விட்டுட்டான். சரின்னு அவன் எகிரத்தனும் தின்ட்டான் தின்ட்டான் கல்லு போட்டா சரியாயிடுச்சு. உனக்கு சந்தேகம் எப்படிடா முதல் நாள் அடக்கத்தே என்ன பண்ண கண்ணு கதிரை கலக்கறான், கரெக்டா இருக்கு செங்கடி, மறுநாள் அடக்கலாம் கரெக்டா இருக்கு செங்கடி, முதல் நாள் வந்து இருந்தாங்கிறா மறுநாள் வந்துங்கிறான். உடனே அந்த சர்வேயத்தை போய் பணத்துக்கு அனுப்போ, நேற்றுக்கு என்னோடது இல்லைன்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்னோடதுன்னு சொல்லுவீங்க. நீயே வந்த அழந்த என் கண்ணு கெதிரக்கா இருந்தா அவன் கண்ணு கெதிரக்கா இருந்தா அவன் ஊத்துட்டு போயிட்டான், இதுதாலையும் ஊத்துட்டு போயிட்டான். நீ அந்தவன நேற்றுக்கும் ஒத்துக்கிறான் இன்னைக்கும் ஒத்துக்கிறான், இது என்ன ரகசியம் என்ன இல்ல, நான் நேற்றுக்கு அழந்ததும் சத்தியம் இன்னைக்கு அழந்ததும் சத்தியம், ஆனா எது மாறிடுதுன்னா சங்கடி மாறிடுது, இது சின்ன சங்கடி இது பெரிய சங்கடி, இதுதான் வாஸ்தவமா அழக்கணும். நேற்றுக்கு நீ வம்பு பண்ண அதனால உன்னை கவனிக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பெரிய செங்கி எடுத்துருந்தேன், அவன் நிலத்தை அடக்கிட்டு அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, உன்னால ஒன்றும் பேச முடியல. நீ கிரமமா எனக்கு தர வேண்டிய சம்பாவனையை பண்ணிட்டேனா நான் உன் பக்கம் இருப்பேன், நீ என்ன கவனிக்கலன்னா எப்படி நான் உனக்கு ஒத்தாசம் பண்ண முடியும், உன்னோட இடம் தான். ஆனா இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு அதிகாரம், நான் சொல்றது சட்டம். அந்த மாதிரி பெருமாள் என்ன சொன்ன, என்னுடைய அழப்பூடாது நீ அழந்தா தப்பா இருப்ப, நான் அழைக்கணுங்கிறா, ஏன்னா இவர் காட்டின திருவடி வேற அளந்த திருவடி வேற, அது ஆழ்வார் படிக்கடமாக நிமித்த நீ பாத பங்கயம், நீ படிக்க அளவாக நிமித்ததாக நீ பாத பங்கயம், நீ இன்னொருத்தரையாது பாத பங்கயமே எனக்கு தலை தனியாக வர வேண்டும், எனக்கு மட்டும் இல்ல தொண்டரோர்க்கு உன் அடியோர்க்கு அல்ல வேணும், குடிக்குள் பொன்பது பொன்மது தூள் குளிர்வயோலை திருப்புடி அழகான பாசுரங்கள், ரெண்டு பாசுரங்கள அடியோர்க்கு அருள வேண்டும், மூணாவது பாகுகளுக்கு தொண்டரூர் கருட வேணுங்க, நாலாவது பாகுலத்துல என்னை ஆழ்வா எனக்கு அருடின, மூணு பாகுலத்துல தொண்டரோர் கருடி அடியதோர் கருடி தொண்டடிமை வழிவனும் தொண்டரோர் கருடின்னு தொண்டர்களுக்கு சொன்னார். நாலாவது பாகுலத்துல எனக்கு சுவாமியே என்னை ஆழ்வா எனக்கருடி, இதுல இருந்துதான் பாட்சிக்காரர் பிடிக்காது. என்ன பிடிச்சார் அகில ஜெகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு அகில ஜெகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு யோகத்துக்கெல்லாம் சுவாமி நீ எனக்கும் சுவாமி சத்திய காமா சத்து சங்கல்பா சகலேதர விலக்கணா அத்தி கல்பதா ஆவத்தகா சீமன்னு நாராயணா அச்சலஞ்ச சலஞ்சா நஞ்ச சலகா சத்பாதா கிட ஜெக சுவாமின்னு அஸ்மத் சுவாமி கொண்டதோ அருக்கருடி எல்லா பாகவதாருக்கும் அனுகிரகம் பண்ணுண்டா எல்லா திங்கலாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் எனக்கருடி நானும் தொண்டு செய்திருக்கேன் எனக்கும் அனுகிரகிக்கணும் இப்ப என் சுவாமிங்கிறது காமிச்சால் அடிய அடிய அடியேறித்து சுவாமியா இருக்கக்கூடிய என்னை ஆழ்வார் எனக்கு அது அப்படின்னு ஆழ்வார் காமிக்கிறார் இந்த பண்டை நாள அடைகிற தசகத்துல ரொம்ப அற்புதமான தசகம் அந்த மாதிரி பெருமாள் அனுகிரகம் பண்ணணுங்கிறா கூடுதல் ஒருங்கள் செய்யாதே கூடுதல் ஒருங்கள் செய்தா என்று அதை சொன்ன கூவனும் வரவேணும் வந்து என்ன பண்ண வேணும் இந்த மாநாளத்தில் இதனும் ஒரு நாள் இருந்திடாய் வீற்று இடம் கொண்டே வீற்றிடம் கொண்டே நல்ல கம்பீரமாய் இருக்கிற மாதிரி இடத்தை கண்டு நித்திய சிம்மாசனத்தில் ஏறி எங்களை அனுபவிக்க வேணும் கூவுதல் செய்ய வேணும் வருதலும் செய்ய வேணும்னு திருப்புலிங்குடி பெருமாளை பிரார்த்திச்ச பாக்கிய சம்சேகம் கிடைக்கல அந்த சமயத்தில் அந்த எம்பெருமானே எல்லாங்கிற அனுபவம் கிடைச்சுதான் அதை பாசுரம் பண்ண ஓராயிரமாய் உலகிழக்கும் பேராயிரம் கொண்டதோர் குருவையன் நாராயண காடனன் மேனியினன் நாராயணன் நங்கல்கிறானவனேன்னு அவனை ஸ்தோத்திரம் பண்ண அதுல சொல்லக்கூடிய விஷயம் ஓராயிரத்தில் ஓராயிரமா என்கிற இடத்துல உம்முடைய சர்வாபேட்சிதங்களையும் செய்கிறேன் உனக்கு என்னென்ன வருமோ செய்யல நான் நாராயணன் அல்லனோ நான் நாராயண சுவாமி எல்லாத்துக்குடியும் இருக்கிறவன் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறவன் உங்களுக்காகவே இப்படி செய்தேன்னு நாராயணத்துவத்தை காண்பிச்சானாம் நாராயணத்துவத்தை காட்ட கண்டு அழியன் சொல்ல பதினெண்ணாவது அப்படின்னு சுவாமி தவிக்கிற நாராயணத்தை காட்ட கண்டு எம்பெருமானுடைய சிவனத்தையிலே ஆழங்கால் பட்டு மிக சீனாமவத்வாதிகளாலே அநேகமான பேராயிரம் கொண்டதோ திருவுடையன் ஒரு நாமா இல்ல கௌரம் நாமி கௌரே நோ நாமானி கௌரன் அந்த கொண்டுடா நாம கௌரம் நோ நாமி கௌரே நோ நாமானி கௌரன் ஒரு பேர் கௌரவமான பேர் இல்ல இரண்டு பேர் கௌரவமான பேர் இல்ல பேராயிரம் கௌரவமான பேர் பேராயிரம் கொண்டதோ ஒரு பேர் கௌனம்னா ஒரே ஒரு கௌனமான பேர் இல்ல ரெண்டு கௌனமான பேர் இல்ல யானி நாமானி கௌனானின்னு அனந்தமான கௌனமான பேர் அத சொல்ற நைக ஸ்ரீநாமவத்வாதிகளானே சொல்றீங்க நைக்கனா அநேக நாமா எம்பெருமானுடைய திருநாமத்தால் பதினாறு பிடித ஸ்ரீநாமத்துவம் எம்மாளுடைய நாமா கூட சுவாமி எங்களுடைய திருநாமம் என்ன கேட்கிறாரோ பாகவத்தாருங்கிற என்ன இருக்கிறவா சுவாமியுடைய திருநாமம் என்னன்னு கேட்கிறார் பேர் தானே கேட்கிறார் சுவாமி பேருக்கு என்னவோ திரு அப்படின்னா பகவத்சம்பந்தம் இருக்கிறதா திருவான் ஒரு வீர வைஷ்ணவர் இருந்தாராம் அவர் பகவத்சம்பந்தம் இருக்கிறதுக்கு மட்டும் திருவி சொல்வார் மத்ததுக்கு சொல்ல மாட்டாராம் அவர் இருக்கவருன்னா திருட வந்து திருடிக்கு போயிட்டான் சொல்ல என்ன எழுதி கொடுங்க என் வீட்டுல டன் வந்து டிங்கிட்டு போயிட்டான் ஏன் அவன் புரியல என்ன அது எழுதி டன் வந்தா டிங்கிட்டு போயிட்டான் திருடி டிங்கி சொல்றான் அவனுக்கு ஒண்ணும் புரியல அந்த சமயத்துல வேற ஒருத்தர் வந்துடுறாங்க சொல்றாரு என்னன்னு கேளுங்க டன் வந்து ஜின்னிக்கு போயிட்டாங்க இவர் அவருக்கு தெரிந்தவர் சரி இவர் என்ன நினைக்கிறேன்னா திருங்கிறது மற்றவாளுக்கு சொல்லக்கூடாது திருட வந்து திருடிஞ்சு போயிட்டான்னு எழுதணும் கண்ணு பேசாதான் தெரியும். நாமான்னு சொன்னாக்க உரிமை பேர் பேராயிரம் தான் அல்வா சாதிச்சிருக்க. ஆனா இந்த பேரு சுதச்சேன் திருதுடையன்னு சொல்லியிருக்கத்தால எம்பெருமானுடைய பேரானத்தால ஸ்ரீசேர்த்து சொல்றதுக்காக திருநாமங்கண்டாம்ப ரொம்ப பெரியவா தான் பேசினா ஸ்ரீரங்கத்தில் இருக்கவா வெளியில போயிட்டு வருவாராம். எங்க இருந்தது சுவாமினா ஆனக்காக போயிருந்தான், ஆனக்காவுக்கு போயிட்டு வந்தேன். திருவாளக்காக சொல்லக்கூடாது, ஆனக்காவுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா சிரி சேர்க்க மாட்டான். வேறு பெருமானுடைய சம்பந்தம் உள்ளதெல்லாம் ஸ்ரீ உள்ளது, அதற்கு ஸ்ரீ சேர்க்கிறோம். ஸ்ரீ வைகுண்டம் ஒரு ஸ்ரீ சகஸ்கடாமம் போலும் அத்தனையும் மாதவன் வைகுந்தனன் நின்று நாமம் பலமும் நவிந்து உள்ளுக்குள்ளிருக்கா. அவ எழுந்திருக்கணும்னா தாயார் சொன்னாலாம், அவள் காதல நல்ல தென்றலும் சிறுமுடியும் பட்டால் போலே இருக்க ஒரு நாமாவை சொல்லுவோம், பெருமாளுடைய பகவன் நாமத்தை சொல்லுவோம். ஒரு நாமாவா சொல்லே இருக்கோமா, பத்து பாசமா சொல்றோம், இருபது பாசமா சொல்றோம், ஆயிரம் பாசமா சொல்றோம். ஒரு ஸ்ரீ சகஸ்ரநாமம் போர்வித்தரேன்னு வியாக்கியானம் பண்ணா மாமா என் மாதவன் வைகுந்தன் என்னன்னு நாமம் பலமும் நவிந்து பக்தரா இருந்தா சத்தோழமா இருக்குமா. அந்த நாமாவை சொன்னா சொல்றவாருக்கும் பாவம் போகும், கேட்கிறவாருக்கும் பாவம் போகும், கேட்டதுக்கு ஆனந்தமாகவும் இருக்குமா. ஆண்டு ஒரு விவசாயிச்சாவும் ஒருத்தர் ரொம்ப வயசாயிடுச்சு, முடியாம படிச்சிருந்த வயசானவாரா இருந்தா முடியாம படிச்சிருந்தா பாகவதா வைஷ்ணவாரா இருந்தா கூட இருக்கிற பந்துக்கள் ஏதாவது சண்டையெல்லாம் போட்டிருப்பாளாம், அவச்சா விசாரமா பேசியிருப்பாளாம். அதனால பக்கத்துல இருக்கிறவாளாம் சொல்லுவானா சண்டை போட்டிய வயசானவர் பத்துருக்க கொஞ்சம் போய் ஒரு அபச்சார பாவன மாதிரி இருக்கும், அந்த துவேஷத்தோட அவர் போயிட்டார்னா அவர் பாவம்னா அவனுக்கு வந்துருவோம், போய் சேமிச்சுவா அப்படின்னா. அவருக்கு வேண்டியவர் தாயாதி ஒருத்தர் ஏதோ கொஞ்சம் சண்டை இருந்திருக்கு, இப்ப போய் சேமிக்க போன போய் சேமிச்சவர் அவர்கிட்ட பார்த்தா அவர் படுத்து எழுந்து உட்கார்ந்து சேமிக்கடா சேமிக்காதப்பா படுத்துருக்கேனா படுத்துக்கிட்டே சேமிக்க வேணாம் எனக்கு சிரமமா இருக்கும்ட்டு சேமி கை கூப்பிட்டு உட்கார்ந்தார். கொஞ்ச நேரம் பேசியிருந்தார் கிளம்பினர். அந்த படுத்திருந்த சுவாமிக்கு ஒரு நாலஞ்சு பிள்ளைகள் கிளம்பச்சே ரெண்டு பிள்ளைகள் இதுல வந்தா வந்த உடனே இவர் என்ன சொன்னார், உள்ள வந்தாகும் கூப்பிட்டார். என்னது அப்பா அப்படியா படுத்துருக்கா பாத்துட்டு போடான்னு வந்தேன், ஏதாவது சசனாம் சொல்லு போலேண்ட பெருமையே இருக்கிற பெருமாள் பத்தி ஏதாவது ஒரு கார் கூட சொல்லு போலேன் அப்படின்ட்டா அப்படின்னு சொன்னார். அவன் உள்ள போனா ஏதாவது சாப்பிட்டா திருப்பி வாசலுக்கு வந்தான் அந்த பிள்ளைகள். திருப்பி அவளை கூப்பிட்ட சொன்னேன் ஞாபகம் இருக்கா அவனுக்கு, அவருக்கு வயசாயிட்டு சசனாமிக்கு சாயங்காலம் சொல்லு போலேன் அப்படின்னு படுத்துக்கிறவர் காலையில் வரட்டும் அவருக்கு முடியாதுடா பாவம். இன்னொரு ரெண்டு பிள்ளைகள் வந்தா அவளை கூப்பிட்ட, ஏய் அவளுக்கு முடியறதோ இல்லையோ நீங்க பெரியவங்க அவங்க அவளை நான் வந்து சொல்ல முடியாது, நீங்க சின்ன பசங்க தானடா படுத்துக்கிற முடியாம இருக்க காலையில் விடுற மாதிரி சரஸ்தான் கொஞ்சம் வேணும்னா இந்த படுத்துட்டு ஒரு குப்பம் இருக்கும் இவரே அஞ்சு பேர் போராயிருக்கு சரஸ்தா வந்து சரஸ்நாம நெட்டா நல்லா இருக்கு ஜொலி நல்லா இருக்கு எம்எல் சுந்தக்கு சரஸ்நாமம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இது எப்படா போடுற அப்படின்னா யாராவது காலத்து இந்த லோகத்தை விட்டு போடான்னா உடனே டிவி அது இது நெட்டாடு எல்லாத்துலயும் சரஸ்நாமம் பக்தி சாங் எல்லா பஜனம் தேவாலயம் எல்லாத்தையும் போடுறான் நல்லா இருக்கு. சரி போக போட மாட்டேங்க இந்த ஒருத்தர் யாரோ ஒருத்தர் தன்னை பாட்ட வந்தவர் தன் ஆத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டி நீ சரஸ்நாமம் சொல்லு சரஸ்நாமம் சொல்லு அவர் படுத்துட்டு கதா படுத்துட்டு கதா படுத்துட்டு கட்டா அந்த படுத்துனவருக்கு கோபம் உங்களுக்கு எழுந்ததா யோ வெள்ள போய் என்ன சரஸ்நாமம் சொல்லு சொல்ற சுவாமி ஏதோ ஐசாயத்தில் அவருக்கு சிரமமா இருக்கும் அப்ப சொன்னா கேட்கலாமேன்னு சொல்றேன். அவர் கேட்டடா என்னடா பகவான அனுபவிக்கிறதுக்கு சரஸ்நாமம் அதை சொல்லி குணானுபவம் பண்ணணும், இது படிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கையில எப்படி சொல்லக்கூடாதா சிக்கிங் சாயிட்டாலும் கேவம் ஆதர குழந்தைகளா சொல்ல சொல்லுவா, ஏதாவது சின்ன குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா கே சாயங்காலம் ஆனா சஸ்லாம் சொல்லுவான்னு சொல்லுவான். அது என்ன போனவனுக்கு புண்ணியத்துக்காக சொல்ல சொல்றது அவர் போகும் அவன் சொன்னான் இது நடப்பார் கிங்கி கிடப்பார்த்து தான் விதித்ததோ பெருமாளுடைய நாமாவை சொல்றதுன்னா சொல்லக்கூடாது. படுத்து தேராயிரம் கொண்டதோர் தீருடையன் பாதாயின காலனன் மேனியினன் நாதாயன் நண்டர்கிடானே நைக்க ஸ்ரீநாமகத்வாதிகளானே. பெருமாளுக்கு நிறைய கௌரவமான நல்ல காரண பெயர்களா நிறைய இருக்குங்கிறத சொல்லி பெருமாள் எல்லோரையும் ரட்சிக்கும்படியான சௌசீகம் முதலான குணங்களுக்கு கடல் சீலஜலதிப்பத்தை அவருடைய சுவாவத்தை நிறைய நல்ல குணங்கள் உள்ளவன்கிறத காண்பிச்சதான். அதுல ரொம்ப அழகான பாசுரங்கள் இல்லையா, ஓராயிரமான் குணங்கள் அளிக்கும் பேராயினம் கொண்ட அதுல நாராயணத்தை காண்பிக்கிறானோ அது அனுசந்தானம் என்ற ஆழ்வார். நாராயணத்தை அனுசந்தானம் என்ற எப்படி அனுசந்தானம் என்ற நாராயணவனுக்கு என்னென்ன அர்த்தம், லோகத்தான் சுத்தி பண்ணவன், லோகத்துல உள்ளுக்குள்ள புகுந்திருக்கிறவன், ரெண்டு விதமான விக்கிரக வாக்கியங்கள் எல்லாம் அவனுக்கு ஸ்தானமா இருக்கு, எல்லாத்துக்கும் அவன் அவதாரமா இருக்கான், எல்லாத்தையும் தாங்கிடமானே அவன் ரெண்டி ஒன்று இல்லை, அவனே ஆதாரமா இருக்கான், எல்லாருக்குள்ளையும் உள்ளுக்குள்ள இருக்கான், எல்லாருக்கையும் வியாபிச்சிருக்கான், அதெல்லாம் நாராயண பகுதிக்கு அந்த அர்த்தம். சர்வாந்த யாமித்தம் சர்வாதாரத்தம் எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய நாராயண பதம் அவனுடைய சரீராத்மபாவத்தை சொன்னோம்னத்துக்கு அர்த்தம், சுவாமி நேசன் கிரணத்துக்கு அர்த்தம், அகாலத்துக்கு அர்த்தம், உபாரத்துக்கு அர்த்தம், அவர்கள் மனசுக்கு அர்த்தம் எல்லாத்தையும் சேர்த்து பெருமாளுடைய குணங்களா சொல்லச்சு. சிவபிரசேத்திர காலத்துல 108 தன்மைகள் 108 குணங்கள் எழுதியிருக்க, நாராயண சித்தங்கள்ல தேடி பெருமாளுடைய குணமாக கூடிய 108 குணங்கள் எண்ணி எழுதியிருக்க சுவாமி வியாக்கியான சுவாமி எல்லாரும் 108 குணங்கள் ஆகுது. 8 குணங்கள் அதுல பிரதானம் ஒண்ணு, அது நாராயண சித்தத்துக்கு அர்த்தம்னு காண்பிச்ச உடனே ஆழ்வாரோட பாசுரம் என்ற அவனே அகஞ்ஞானம் படைத்திருந்தான், லோகத்தை படைச்சவனே அவனே, அவனே அகிது உண்டு உமிழ்ந்தான் நடந்தான், லோகத்தை உண்டான் உமிழ்ந்தான், இடைய முடிந்த உடனே திருப்பி சொட்டியில அடர்ந்தான், லோகத்தெல்லாம் வளர்ந்தான், அவனே அவனும் அவனும் அவனும் அவனே முன்னூற்றிகளா இருக்கிறான், பிரம்மா இந்திரன் இந்தன் எல்லாமே அவன், அவனே மற்றெல்லாம் அவர் இந்தனமே. அதெல்லாத்தி சொல்ற நீ அந்த பாசுரங்கள் அழகா நாராயணத்தை சொன்னார் ஆழ்வா, ரொம்ப அற்புதமான பாசுரங்கள். அதன் பிறகு 4வது திருவாரூரில் வையர் கடுங்கண்ணியில் எம்பெருமானுடைய ஜெகத்கோ சூத்திரத்தை உபவாதித்து கொண்டார், 5வது திருமாவியாளர் இன்னொரு சேவரில் ஸ்மாரகத்தம் பெருமாளே என்ன பண்ணா, ஒரு சமயத்தில் நீனு ஒரு பூவாவும் இருக்கிறான், துளசியா எனக்கு சேர்ந்தா இருக்கிறானா, ஆகா இந்த துளசி பெருமாள் சாதிக்க கூடியதாச்சேன்னு பெருமாள் ஞாபகம் வரும், துளசி பெருமாள் சாதிக்க கூடியதாச்சேன்னு ஞாபகம் வரும். ஸ்வகுண கரிம ஸ்மாரகத்தம் தன்னுடையதான வைபவங்கள் எல்லாம் தெளிக்கும்படியா பண்றாங்கிறத காய்ச்ச 6வது திருமாள் திருவாரூரியான உருகுமாரில் தன்னுடைய கம்ச ஜேதாவினுடைய மத்து மசக்கம் ஞாபகப்படுத்தலாம், ஆனா முழுக்க நினைத்து முடிக்க முடியவில்லை, முழுக்க அவட மனசாலே நினைத்து மாலாது மத்து வசக்கத்தை விவாதித்தான். 7வது திருவாரூரியான எங்கானதிலே பெருமாளுடைய கடகமுக விஜயம்பனியத்தை விவாதித்தருளினார், விசேஷ வியசனத்தாலே தூதுவிட்டவராய், கடகமுக விஜயம்பனியத்தம் ஒரு தூதமைச்சு அவனிடத்தில் விஜாபனம் பண்ணா அதனால பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான்ற எண்ணத்தை சொன்னலாம். அதுக்கும் இடையில் எம்பெருமானுடைய சகல கல்யாணமுட பூர்ணமான அத்தீவத்தம் உண்டாகவே தனக்கு தகுந்தாப்புல தான் தக்கணம் பண்றதுக்கு தகுந்தாவது புருஷகாரமாக கூடிய விராட்டி எல்லாத்தையும் தன்னுடையதுன்னு காண்பிக்கும்படியாக தன்னுடைய விபூதிகள் தனக்கு தகுந்த சேவகர்கள் பிரம்மேலா பிரம்மேந்திராதி சுதந்திரஜகா சதைதகா சந்தாச ராஜீகரகாங்கிற மாதிரி தனக்குழைத்தால வசந்த விபூதிகளுடைய வந்தத்தை காண்பிச்சலாம். 9வது திருவாரூரில் அவனுடைய சித்தின் முக சமயத்தத்தை உபாதித்திருடினான், அதாவது பத்மாக்கட்ப பிரசித்தியாதிகளாலே அவங்களே சித்திமுக சமயத்தம், அதாவது ஒரு காலத்தை எதிர்நோக்கி இருக்கான பெருமாள் சித்தி உன்முக சமயத்தம், சித்தி உன்முகம் ஒருவனுக்கு ஒரு பக்தனுக்கு தன்னை அடையும் காலம் கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் சொல்வாரோ அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் பாருங்கோ அவருக்கு எப்ப மொக்கந்தான் அவன் காத்துக்கான். அதை சொல்ற சீர்ஜின்முக சமயத்தத்தை உருவாடி சொல்லினார் சத்தா திருவாரி ரொம்ப அற்புதமா சீர்ஜி அது இருக்கிறது சீர்ஜின்முக சமயத்துவம் சீர்ஜின்முக சமயத்தது அதுக்கு விக்கிராம அடிக்கணும் சித்திக்கு தேவைப்படும்படியான சமயத்தை எதிர்நோக்குபவன் சித்தியை எதிர்நோக்கும் சமயம் அதே அதாவது அந்திமஸ்திதி முதலாளிகளை ஏற்படுத்துபவன் பிரபன்னாருக்கு அந்திமஸ்திதி வேண்டியதில்லை ஆனா சமயத்தில் ஒத்தாசம் பண்ணி உட்கார்ந்த சேர்ப்பவன் வழிப்படுத்தி பாவேற்றி அடிமை கொள்பவன் முதலாளி விஷயங்களை ஆழ்வார் அனுசந்தானம் அல்ல. அடுத்தது சாத்துவர இன்றைய சாத்துவர பாசுரம் அற்புதமான பாசுரங்கள் திருக்கண்ணபுரம் பத்தி பத்து பாசுரங்கள் ரொம்ப அழகான பாசுரங்கள் என்ன சொன்னார் எல்லாரும் நம்முடைய பக்தர்களை பார்த்தவர்களே பக்தர்களே சந்தார்களையும் சேர்த்துக்கலாம் மாலை மாலை நன்றி கொண்டு எழுதினோம் எதுக்கு வினைக்கட பகவான் நிலையத்துக்கு தடங்களா இருக்கக்கூடிய வினைகள் போகும்படியாக மாலை நன்னி தொழுது எழுதினோம் எப்படி சுவாமி அவனை போய் தொடர்ந்து உபகாரத்தோட மூணு பெருமாசன் இருக்கியா அத சொன்ன காலை மாலை ரெண்டு வேலையும் போகும் கமலமலர் இட்டுனி கமலமலர் தாமர புஷ்பத்தை எடுத்துன்னு போன தாமர புஷ்பம் எடுத்துன்னு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறான் ஒரு புஷ்பமான கொண்டு போய் சமர்ப்பிச்சா பெருமாசன் தோடு பெருமாளாம் எந்த பெருமாளுக்குன்னா வேலை மோதும் மதிசூ திருக்கண்ணபுரத்தாளின் மேலாக வந்தான் அடியினைகளே தொழுகின் அவருடைய திருவிழிகளை போல் தொழுகின்றோள் அப்படின்னு சொன்னார். அடுத்த பாசல் என்ன நல்ல வாசனை இருக்கிற புஷ்பத்தை எடுத்துங்கோ கல் அருகும் மலரிட்டு நீங்க தேர் நிறைஞ்சிருக்கக்கூடியதான புஷ்பம் சௌகரியம் சௌகரியம் மெதுவா இருக்கக்கூடிய புஷ்பத்துக்கு வேண்டிய குணங்கள் இருக்கிற புஷ்பம் தான் கள்ளவிடும் மலரிட்டு நீங்கிறது நாலு பாசத்துல புஷ்பத்தை சொல்றேன் என்ன அர்த்தமா செண்பக வேண்டி கையோடு செங்கழி யுவாட்சி என்பதை தூங்கும் குழந்தை வைசூட்டவா என்று பெரியாழ்வார் சொன்னாராம் நாச்சியார் சொன்னா தூயோமாய் வந்துடம் தூமலர் தூங்கி தொழுது சுத்தமான புஷ்பங்கள் ஜாதியினாலே பெருமாளுக்கு சமர்ப்பிக்க உகந்ததான புத்தங்கள் தாமரை போன்ற மலர்கள் காலை மாலை கமல மலரிட்டு சொன்ன எதுக்காக ஜாதியினாலே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய புத்தங்கள் கண்ணர்களும் மலரிட்டுனர் அது நல்ல வாசனை உள்ளதா தேர் நிரம்பினதா அப்பேற்பட்ட புத்தம் காமிச்சு எப்ப சமர்ப்பிக்கணும்ாமலர் தானே மீண்டு விழுந்திருக்கலாம் நாம் விண்டதா இருக்கலாம் வாடுவதற்கு முன்னம் சமர்ப்பிக்கணும் அதை சமர்ப்பிச்சா பெருமாள் ரொம்ப சந்தோஷமா இருப்பான் ஏன் இதை சமர்ப்பிக்கணும்னு சொல்றேன் தெரியுமா அவன் போக்யன் நமக்கு போக்யமானது அவனுக்கு சமர்ப்பிக்கணும் தேனை வாடாமலை விட்டு நீங்க எம்பெருமான் பரம போக்யன் என்றும் இனியனா இருவாதாரப்படுத்த இனியன்னு வியாக்கியானம் பண்ண தேனைங்கிறது போக்யமா இருக்கிறவன் என்றும் போக்யமானவனை வாடாமலர் கொண்டு முதல்ல இந்து வாடா சொன்ன விண்டு வாடாத மலர் வாடாமையே இருக்கிற அவஸ்தையிலேயே சமர்ப்பிக்கணும் திருப்பி ஞாபகப்படுத்தினர் நாலு பாசுரங்கள்ல எப்பேற்பட்ட புஷ்பம் ஜாதியினாலே உயர்ந்தது சௌகரியம் உள்ளது மகரந்தம் நிரம்பினது இந்த அவஸ்தையிலே இருக்கும் மலரை சமர்ப்பிக்கணும்னு சாய்ச்சர் ஆழ்வார் பத்து பாசுரத்துல ஏழு பாசுரத்துல பதில் வரும் வேலை மூடும் பதில் சூ திருக்கண்ணபுரம் வெள்ளியே இந்த மதில் சூழ் கிடங்கின் உடை அனனமைந்த மதிஷு திருக்கண்ணவர தரணியாளன் அன்பனாரும் தனதால் அடைந்தார் கண்டான் மண்பனைந்த மதிஷு திருக்கண்ணவர தையன் செய்யல் வாழ்களும் திருக்கண்ணவர அப்படின்னு சொல்லிட்டு ஏழு பாசனங்களை மருந்து வரும். நம்மாழ்வார் பாசனத்தில் ஏழு மதுள் வரவேதான் திருவங்க மன்னன் ஏழு மதுள் கட்டினர் ஸ்ரீரங்கத்தில். இவர் பாடினர் அவர் செஞ்சர், இவர் பாதித்தார் அவர் தூரிச்சர். ஆனா அந்த பெருமாள் அதை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார். அவர் ஆசையா கட்டினார் நாச்சியார் கோயில போய் மடல் விண்ணப்பம் பண்ணிட்டு திருவங்க மன்னன் வந்ததா ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாள் கொஞ்சம் மூடி சுட்டிருக்க திரும்பிய பார்க்கலாம். திருமங்கை மன்னன் ஏ சுவாமி என்ன கட்டம் இல்ல மடல போய் அந்த பாடிக்க உமக்கு ஏழு மதில் கட்டிருக்கேன் வந்து ரெண்டே மடல் வாழ மடலும் ஏ மடலும் ஒன்று ரெண்டு மடல் சுவாமி உமக்கு ஏழு அப்படின்னா அதான் இருக்கு இந்த மதில் அங்க கட்டி அந்த மடலை இப்ப பாடு வச்சுக்கல அப்படிங்கலாம். மடல் வசத்தி திருமடல் பெரிய மடல் திருமடல் ரெண்டு பெரிய திருமடல் பெரிய திருமடல் ரொம்ப வசத்திங்கிறதுக்கு பெரியவா ஐதிஹியங்கிறது. அந்த மாதிரி இவர் ஏழு மதில் வார்த்தையில சொல்லி வச்ச இவர் தான் யோகத்துல பெருமாள் செய்தி கட்சி திருக்கண்ணபுரத்தை ஏழு மதுதா இருக்கிறத பார்த்ததை திருமணமன்னன் ஸ்ரீரங்கத்துல பூச்சி பண்ணார் ஏழு மதில் கட்டி சமையல். அந்த மாதிரி திருக்கண்ணபுர அனுபவம் அந்த பெருமாள் ஆசிரியங்கோ பாடுசாராவினை பத்தர வேண்டி மாடநீடு குருபூற்றலகோபன் சொல்பாடலாது வாய் அள்ளிமாதரமரும் திருமார்பிடன் கல்லிலே இந்த பதிலும் திருக்கண்ணபுரம் சொல்ல நானும் துயர் பாடி சாராவே பக்கம் வராதியா இந்த கட்டமும் எப்ப கண்ணிலே இந்த மதில் சூழலான மதில் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்தை சொன்னால் பெருமாள் இருக்கிற இடம் போஜ்யமான இடம் மதில்கள் உள்ள இடம் குற்றங்கள் சமர்ப்பித்து அச்சனை பண்ண வேண்டிய இடம் அவனை இவனே மால் என்ற எண்ணத்தோடு நன்னி தொழுது என்ற இருந்தால் பாடிசாராரே கிட்டக்கையே வராதுன்னு சொன்ன திருக்கண்ணபுரம் திருவாள ஸ்தோத்திரம் பண்ணி அப்பவும் உங்களுக்கு வேணவுடனே அதற்கு மேல சத்தாவம் பத்தி இதுல சொன்னது நிருபதிக சுகிருத் ஔபாதிகமான சுகிருத் இல்லாமல் சர்வவித பந்துமாகவும் இருக்கக்கூடியவன் இந்த பெருமாள் அதுக்கு வேற சத்தரவியான் சகாயகாங்கத்தை சொல்றதுக்கு சத்தாம் பத்தை ஆரம்பிக்க போறார் ஆழ்வார். வேதாந்த குருவே நமஹா.